ಯಸ್ಯಾಭವದ್ಭಕ್ತಜನಾರ್ತಿಹಂತು ಪಿತೃಧ್ವಮನ್ಯೇಷು ವಿಚಾರ್ಯತೂರ್ಣಂ ಸ್ತಂಭೇವತಾರಸ್ತಮನನ್ಯಲಭ್ಯಂ ಲಕ್ಷ್ಮೀಂಸಿಂಹಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಃ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಶರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಸ್ಸಭಾಯೇ. இன்றைய தினம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரத்தினுடைய முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் எம்பெருமானை சர்வகர்ம பலப்பிரதன் என்கிற விஷயத்தை பிரதானமாக வைத்து இந்த ஸ்தோத்திரத்தினுடைய மங்கள ஸ்லோகமாகவும் சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகித்தருளி இருக்கிறார். எவ்வாறெனில் நகா குஷலம் கலையது, எம்பெருமானான தேவாதிராஜன் நம் அனைவருக்கும் சகலவிதமான நல்ல க்ஷேமங்களை அனுகிரகிக்கட்டும் என்றவாறு சுவாமி தேசிகன் எம்பெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்யும் விதமாக இந்த ஸ்லோகமானது அமைந்திருக்கிறது. த்விரத சிகரி சீம்னா சத்மவான் நகா குஷலம் கலையது பத்மயோனேஹி துரக சவன வேத்யா ஷியாமலோ ஹவ்யவாஹா நஹா குஷலங் கலயது கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கி நஹா குஷலங் கலயது கோபி காருண்ய ராசிஹி நஹா குஷலம் கலயது என்கிறவாறு இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயக்கிரமம். ஸ்லோகம் என்னவென்றால், த்விரத சிகரிசீம்னா சத்மவான் பத்மயோனேஹி துரக சவன வேத்யாம் ஷியாமலோக வியவாஹா கலச ஜலதிகன்யா வல்லரீ கல்பசாக்கி கலயத் குஷலன்னஹ கோபி காருண்ய ராசிஹி. பிரம்மதேவன் தான் செய்த அஸ்வமேத யாகத்தில் உத்தர வேதியில் பெரிய பிராட்டியாருடன் எம்பெருமான் கருத்த திருமேனியோடு அந்த உத்தரவேதியில் தோன்றி ஹவிசை பெற்றுக்கொண்டு அத்திகிரி மலையிலேயே நித்தியவாசம் செய்து பக்தர்களை அனுகிரகிப்பவரான எம்பெருமானான தேவாதிராஜன் நமக்கு சகலவிதமான க்ஷேமங்களை அளிக்கட்டும் என்கிறவாறு சங்கிரகமாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். த்விரதசிகரி சீம்னா சத்மவான் நகா குஷலங் கலயது. எம்பெருமான் தனது இருப்பிடமான ஸ்ரீவைகுண்டம், திருப்பார்கடல் ஆகிய தனது இருப்பிடங்களையெல்லாம் விடுத்து காஞ்சி க்ஷேத்திரத்திலே அத்திகிரி மலையிலே தன்னுடைய நித்திய வாசஸ்தானமாக கொண்டு பக்தர்களை ரட்சிப்பவனாக விளங்குகிற தேவாதிராஜன் நம் அனைவருக்கும் சகலவிதமான க்ஷேமங்களை அருளட்டும் என்கிறவாறு அர்த்தம். பிறகு பத்மயோனேஹே துரகசவன வேத்யாம் ஷியாமளோ ஹவ்யவாஹா நஹா குஷலங் கலயது. பிரம்மதேவன் செய்த அஸ்வமேத யாகத்தில் அக்னியினுடைய நிறமானது சாதாரணமாக செந்நிறமுடையது. யதக்னே ரோஹிதம் ரூபம் தேஜசஸ்தத் ரூபம் என்கிற ஸ்ருதி வாக்கியத்தின் அடிப்படையில் அக்னியினுடைய நிறம் செந்நிறம். அதில் பெரிய பிராட்டியாருடன் சேர்ந்து பொற்கொடி போன்ற ஷியாமலோ ஹவ்யவாகா பின்னா அடுத்த பாதத்தில் பெரிய பிராட்டியாரும் பெருமாளும் எவ்வாறு சேர்ந்து இருக்கிறார்கள், அதன் அழகு எவ்வாறு எப்படி என்பதை வல்லரி கல்பசாக்கி என்கிற பதத்தினாலும் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். ஷியாமலோ ஹவ்யவாகா என்றால் செந்நிறமுடைய அந்த அக்னியின் நடுவில் கருத்த நிறம் கொண்டு எம்பெருமான் பிராட்டியோடு தோன்றி ஹவிசை பெற்றுக்கொள்பவனான தேவாதிராஜன் நம் அனைவருக்கும் சகலவிதமான க்ஷேமங்களை அருளட்டும் என்கிறவாறு இந்த பாதத்தினுடைய அர்த்தம். பிறகு கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கி, முன் சொல்லிய பிரகாரம் எம்பெருமானை இந்த பாதத்தில் கல்பவிருஷம் போன்றவர் என்கிறவாறு சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். கல்பவிருஷம் சாதாரணமாக மரத்தினுடைய அழகு கொடிகளானது சுற்றி இருக்கும் நேரத்தில் அதனுடைய அழகானது மெருகூட்டப்படும். அவ்விதமே இவ்விடத்தில் வல்லரி கல்பசாக்கி பொற்கொடி போன்ற பெரிய பிராட்டியாருடன் சேர்ந்து இருப்பது எம்பெருமானை கல்பவிருட்சத்துக்கு நிகராக ஓமை எடுத்தார். கல்பவிருட்சம் ஏன் இங்கு ஓமை காட்டப்பட்டது என்றால், கல்பவிருட்சம் வேண்டியவர்களுக்கு வேண்டுவதை கொடுப்பது என்பது பிரசித்தம். அவ்விதமே வரதா வரந்ததாதீதி வரதா, வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பவரான தேவாதிராஜன் நகா குசலங் கலையது, நமக்கு சகல விதமான க்ஷேமங்களையும் அருளட்டும் என்கிறவர். கோபி காருண்யராசிஹி நகா குசலங் கலையது. காருண்யராசிஹி, கருணைக்கு இருப்பிடமானவரான எம்பெருமானான தேவாதிராஜன் நம் அனைவருக்கும் சகல விதமான க்ஷேமங்களையும் அருளட்டும் என்கிறவாறு இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம். இந்த ஸ்லோகத்தில் பிரதானமாக விசேஷமாக அத்திகிரி என்கிற திருநாமம் அந்த மலைக்கு எவ்வாறு ஏற்பட்டது என்கிறதையும் சுவாமி தேசிகன் உணர்த்துகிறார். அத்திகிரி என்கிற பெயர் வந்ததன் காரணம், பிரம்மாண்ட புராணத்தில் காஞ்சி க்ஷேத்திர மகாத்மியம் என்கிற பிரகரணத்தில் அத்திகிரி என்கிற பெயர் எவ்வாறு வந்தது என்கிற காரணத்தை விஷதமாக சொல்லியிருக்கப்பட்டது. சவை ஹஸ்திகிரிர் நாம ஹஸ்தியூதாவிருதோ யதா கஜேந்திரஹ கஷ்சிதாகத்ய ஸ்வயூதேனாபிசம்கிருதஹ. பொதுவாக இந்த பிரம்மாண்ட புராணத்தில் அத்திகிரி என்கிற பெயர் வந்ததன் காரணத்திற்கு இரண்டு விதமான காரணங்கள் கூறப்படுகிறது. அதில் முதல் காரணம் என்னவென்றால், முன்னொரு காலத்தில் யானை தலைவன் தன் கூட்டங்களுடன் இங்கு வந்து எம்பெருமானை பிரதி தினம் திருவாராதனம் செய்து அங்கு தங்கி இருந்து திருவாராதனம் செய்து எம்பெருமானை பிரீதியடைய செய்யதால் அந்த மலைக்கு ஹஸ்திகிரி என்கிற பெயரானது ஏற்பட்டது என்றும் கூறுவார். ஹஸ்தி என்றால் யானை, கிரி என்றால் மலை என்றவாறு இது ஒரு காரணம். மற்றொரு காரணம், பகுவருஷ சகசிராணி பூஜையன் புருஷோத்தமம் உவாச தஸ்மாத் ராஜேந்திர ஹஸ்திசைல இதீரிதா என்றவார். அதாவது தேவேந்திரனுடைய வாகனமான ஐராவதம் எம்பெருமானை குறித்து நன்கு திருவாராதனம் துதித்து ஒரு குன்றாக உருவெடுத்து எம்பெருமானை தாங்கி இருந்ததால் அந்த குன்றுதான் இப்பொழுது இருக்கக்கூடியதான அத்திகிரி. அதனாலேயும் இந்த மலைக்கு அத்திகிரி என்ற பெயரானது வந்தது என்றவாறும் கூறுவார்கள். இவ்வாறாக பிரம்மாண்ட புராணத்தில் அத்திகிரி என்கிற பெயர் எவ்வாறு வந்தது என்கிற காரணங்கள் அந்த இடத்தில் விசதமாக கூறப்பட்டிருக்கு. இவ்விடத்தில் மேலும் நம் சம்பிரதாய விஷயமாக இந்த யாகத்தில் பிரதானமாக எம்பெருமானையே தேவதையாக அவிசை பெறும் தேவதையாக கொள்ள வேண்டும் என்பது சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது. இருப்பினும் நமது சம்பிரதாயம் பிராட்டியை பிரித்து எம்பெருமானை மட்டும் அல்லாது எவ்வித எந்தெந்த இடத்தில் எம்பெருமானை குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அவ்விடத்தில் பிராட்டியையும் சேர்த்தே இருப்பதாக கொள்ள வேண்டும் என்பது நமது சம்பிரதாயம். இவ்வாறாகவே சுவாமி தேசிகனும் மற்றவர்களும் அனுசரித்து இருக்கிறார்கள் என்பதற்கு நம் பலவிதமான பிரமாணங்கள் சொல்லப்படுகிறது. அதிலும் பிரதானமாக பட்டரும் ததந்தர்பாவாத்வான் பிருதகவிதத்தே ஸ்ருதிரபி என்கிறவாறு ஸ்ருதியும் கூட எம்பெருமானை தனியாக எவ்விடத்திலும் நிர்தாரணம் செய்யப்படவில்லை, பிராட்டியோடு சேர்ந்தேதான் எல்லா இடத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றவாறும் சுவாமி தேசிகனே மற்றொரு இடத்தில் தெய்வதம் தம்பதீனஹா என்று இருவரையுமே சேர்த்துத்தான் சுவாமி தேசிகனும் அனுபவித்திருக்கிறார். ஆக இவ்விடத்தில் நமது சம்பிரதாயத்தையும் சுவாமி தேசிகன் ஒரு அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளாக நாம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட எம்பெருமான் நம் அனைவருக்கும் சகல விதமான க்ஷேமங்களையும் அருளட்டும் என்பதாக சுவாமி தேசிகன் எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறார் என்பதாக இந்த ஸ்லோகத்தின் கருத்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.